శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కిక కేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదా హృది యశవాన్ పూర్తి పర్యంత ఇతిరాజ సరస్వతి తస్మై వేదాంత గురవే భూయో భూయో నమో నమః. విశుద్ధ విజ్ఞాన ఘనస్వరూపం విజ్ఞాన విశ్రాణన బద్ధదీక్షం దయానిధిందేహభృతాం శరణ్యం దేవం హయగ్రీవమహం ప్రపద్యే. మాధ్వీర్విరహివనిత స్వాదలుబ్ధైరమూఖై ఆవృణ్వంతం కుసుమధనుష చిత్రపుంఖై దిగంతాన్ సీతాపార్శ్వేన్న భవతు భవాన్ ఇత్యవోచద్వసంతం. రామస్త్రాసాదనమిత ధను మహుళినా సన్నసేన. సీతా పిరాటి ராமர் சொல்லும் சந்தேசத்தை இப்ப நாம பார்த்துட்டு இருக்கோம். ராமர் திருவாக்கினால சாட்சாத்தா சொல்ற சந்தேசம் இது. ஒவ்வொரு ரித்து காலத்திலையும் சீதா பிராட்டி ராமனை விட்டு பிரிந்த காலத்துல ராமனுக்கு ஏற்படுற சிரமம் அதை பத்தி சொல்லிட்டு வரேன். இது சிசிர ரித்துல சீதா பிராட்டியினுடைய விரிவுனால தனக்கு ஏற்பட்ட கஷ்டத்தை சொல்லிட்டு வரது. என்னை யாராலையுமே ஜெயிக்க முடியாதவளாக இருந்தா அப்படி இருந்த நானு, ஆனா இந்த முறை நீ இல்லாததுனால நான் தோத்து போயிட்டேன். எனக்கு ஜெயம் வர்றது எல்லாமே ஒன்னாலதான், நீ இருக்கிறதுனாலதான், நீ என்னோட இருக்கிறதுனாலதான் ஜெயமே. நீ இல்லாத போயிட்டேன்னு வச்சுக்கோ, எனக்கு தோல்விதான் சொல்ற. நான் இப்படி கூட சொல்லலாமா? உண்மையான விஷயம் தானே இது. ஸ்ரீ இல்லாத போயிட்டோம்னாக்க ஜெயஸ்ரீ இருக்கணுமோ இல்லையோ? அந்த ஜெயஸ்ரீ இல்லாத போயிட்டா ஜெயம் எங்கேருந்து வர போறது? வராது, போயிடுவோமே. இன்னும் ராமர் போய் இப்படி சொல்றதா? நான் நகத்தினாலேயே ராவணன் எல்லாம் கிள்ளி போட்டுருவேன்னு எல்லாம் அவன் சொல்லி சொல்றாரு. அப்படி எல்லாம் சொல்ற ராமர் போய் நான் தோத்து போயிட்டேன்னு போய் ஒரு வார்த்தை போய் சொல்லுவேற? அப்படி யார் இடத்துல தோத்து போறது? லோகத்துல ஒருத்தன் பராக்கிரமசாலியா இருந்தாக்க அவனை ஜெயிக்கணும் ஜெயிக்கணும்னு நிறைய பேர் நினைப்பான். அந்த மாதிரிதான் இந்த சிசிர ரித்துல இந்த குளிர் இருக்க அதுவும் என்ன ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் அப்படின்னு தான் பார்த்துதான். ஆனா நீ என்னுடைய அருகாமையில இருந்ததுனால அந்த குளிர்னால எந்த பாதகமும் எனக்கு தெரியல. என்னன்னு கேட்டா அது ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டது. உன்னுடைய நெருக்கத்தினால அந்த குளிர்ச்சின்றது குளிர்காலத்திலையும் கூட எனக்கு ஒரு வெதுவெதுப்பு ஏற்பட்டு எல்லாரும் பொறாமப்படுற மாதிரி நாம ரெண்டு பேரும் இருந்தோம். இப்ப இன்னைக்கு என்னாச்சு? நீ எங்கேயோ போயிட்ட. இப்ப நீ இல்லாததுனால அந்த குளிர் காலத்துல உண்டான அந்த பனி வருணம் இவா எல்லாருமே என்ன ஜெயிச்சிடும். ஆகையால நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன்னு அந்த இடத்துல சொல்லி சொன்ன. சம்பிராப்தோகம் சக சரசு ஜெய்கி தொன்முகம் போஜ மித்ரைகி. தோற்கவே தோற்காதவன் தோல்வி வந்துட்டுனாக்க முகம் தாழ்ந்து போயிடும், அப்படியே சுருட்டி போயிடும். நானும் என்ன பண்ண போறேன், எனக்கும் என்ன ஆச்சு, நீ என் அருகாமையில இருந்த வரைக்கும் எந்த வாடை காத்தவாலும் வீசட்டும், யாராலையும் என்ன ஜெயிக்க முடியாதபடி இருந்தேன் நானு, நீ பக்கத்துல இருந்ததுனால சந்தோஷமா நான் இருந்தேன் நானு. என்னுடைய முகம் அப்படியே வாடி போயிட்டு, என்னுடைய முகம் வாடி போனதோட மாத்திரம் இல்ல, வந்து இன்னும் என்ன ஆச்சு அப்படின்னா, குளிர் காலத்துல குளிர கண்டா பனிய கண்டாக்க தாமரை எல்லாம் கருகி போயிடுமோ, அந்த தாமரைகள் எல்லாம் பிரகாசத்தோட இருக்காது, பிரசன்னமா இருக்காது. அப்போ உன்னுடைய முகத்துக்கு சதிருஷமாக இருந்திருக்கிற தாமரைகள் எல்லாம் கூட பாடி, எனக்கு ஒரு ஆட்டம் வந்ததுன்னாக்கா உன்னால தாங்கிக்க முடியாது, எனக்கு ஒரு பராஜயம் வந்தது தோல்வி வந்ததுன்னா உன்னால தாங்கிக்க முடியாது. அப்போ உனக்கு உன்னால தாங்கிக்க முடியாத ஒரு சன்னிவேசம் வந்ததுன்னாக்க, உனக்கு கஷ்டமா வந்ததுன்னாக்க, உன்னுடைய நண்பர்களாக இருந்துருக்க தாமிர புஷ்பங்கள் அவைகளாலையும் உன்னுடைய கஷ்டத்தை பார்த்துட்டு இருக்க முடியாது. அப்போ எல்லாம் இந்த சிசிருத்துவத்துல வரைச்சு எல்லாமே வாடி போயிட்டு கருகி போயிட்டு ஒண்ணுமே இல்லாத போயிட்டுன்னு இதுக்கு முன்ன சொல்லி சொன்ன. அடுத்தது வசந்த ருத்து. இந்த வசந்த ருத்துவெல்லாம் வரைச்சு இதுக்கு ஒரு தனி விசேஷம் இருக்கு. வசந்த ருத்துவில்தான் இந்த தலைவன் தலைவி இவெல்லாம் ஒன்னா சேர்ற ஒரு சன்னிவேசம். அதே மாதிரி அந்த வசந்த ருத்துவில வரைச்சு காதலர்கள்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு சன்னிவேசம். இது எல்லாம் சேருவதற்கு சம்ஸ்லேஷத்துக்கு உரித்தான ஒரு காலம் வசந்த காலம். இதே வசந்த காலமே பிரிஞ்சு இருக்கிறவர்களுக்கு வரைச்சே அது ரொம்ப கஷ்டமான காலமாக ஆயிடும். ஏற்கனவே சொன்னார் சர்வரி நாப்பையாத்தி அப்படின்னு சொல்லி சொன்ன. நான் மத்தியான வேளையில கூட யாரோடையான பேசிட்டு இருக்கேன், ஏதோ ஒரு பிரகாரமா எனக்கு மத்தியான வேளையில போது போயிடுறது, ராத்திரி வேளையில நீ என் அருகில் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் நான் படுற கஷ்டம் எனக்கு தான் தெரியும், அந்த ராத்திரியே முடியவே மாட்டேன்றது, எவ்வளவு ஆனாலும் ராத்திரி நீண்டுட்டே போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னார். அது இருக்கிற காலம்தான் இருந்துருக்குது, ஒன்றும் அதிக காலம் இல்லை, அது ராத்திரி காலத்துக்கு எவ்வளவு காலம் இருந்தோ அவ்வளவு காலம் தான் இருக்கு, அது நீண்டெல்லாம் போகல. ஆனா இவர் மனசுல சீதா பிராட்டியினுடைய பிரிவுனால சர்வரி நாபயாத்தின்னு சொல்லி அந்த ராத்திரி போக மாட்டேன்றதுன்னு சொல்லி சொன்னேன். இப்ப வசந்த காலத்துல அது என்ன நடக்கிறதோ அதுதான் நடக்க போறது. அப்படி நடந்துட்டு இருக்கச்சே ஒரே வஸ்துவே ஒவ்வொருத்தருடைய திருஷ்டியில ஒவ்வொருத்தருடைய கண்ணோட்டத்துல பார்த்தோம்னாக்க அது விபரீதமா, அதாவது வேற வேற விதமா ஆறுது. ஒரு வஸ்து ஒருத்தருக்கு அனுகூலமா இருக்கிறது எல்லாருக்குமே அனுகூலமா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒருத்தருக்கு அனுகூலமா இருந்துட்டு சந்தோஷத்தை கொடுக்கறதா இருக்கிற அந்த வஸ்துவே இன்னொருத்தருக்கு வரைச்சே வேதனையை கொடுக்கக்கூடியதா இருக்கலாம், துக்கத்தை கொடுக்கறதாகவும் இருந்துருக்கலாம். இந்த வசந்த காலம் வரப்போறது வரப்போறதுன்னு எல்லாருமே சந்தோஷமா எதிர்நோக்கி இருந்துருக்கிற ஒரு காலம் வசந்த காலம். ஆனா அந்த வசந்த காலமே எனக்கு வேதனையை உண்டு பண்றது. எனக்கு வேதனை உண்டு பண்ணா கூட பரவாயில்ல, உன்னை கஷ்டப்படுத்திட்டுனா என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. அதை நினைச்சிட்டுதான் அந்த வசந்த ருத்துவில் நான் வந்து அந்த வசந்த ருத்துக்கு அந்த ருத்துவையே நான் வந்து பிரார்த்தனை பண்றேன்னு சொல்லி சொல்றேன். ஒரு உத்கட்டமான ஒரு காமமோ உத்கட்டமான ஒரு கோபமோ வந்துட்டுனாக்க யார பார்த்து பேசுறோம், என்ன பேசுறோம், அப்படின்றதே தெரியவே தெரியாதான். இந்த வசந்த ரித்துவனிடத்துல போய் பேசுறதா, அதுக்கு என்ன பண்ண தெரியும்? அதெல்லாம் ஒரு கால நியதி. பவத்தை சூரிய பீஷாஸ்மாத் அக்னிஷ்டேந்திரஷ்ட மிருத்யு பாவதி பஞ்சமயிதி. எல்லாம் எம்பெருமானுடைய ஒரு லீலை. அவருடைய கட்டளை பிரகாரம் தான் சூரியன் உதயமாறுது, வாயு ஒரு இடத்துல இல்லாம சலிச்சென்று இருந்துருக்கு, இந்த ரித்துக்கள் எல்லாம் மாறி மாறி வந்துருக்கு. அந்த ரித்துக்கள்ல வரச்சே கூட மாறி மாறி பல பல விதமான ஒரு அந்தந்த காலத்துக்கு உண்டான பரிணாமங்கள் மாறுபாடுகள் எல்லாம் அடைகின்றன. இப்படி எல்லாமே ஒரு இயக்க இயல்பு, எம்பெருமானுடைய ஒரு திருவிழா அப்படி இருந்துட்டு இருக்கச்சே, அதுல போய் நீ இப்படி பண்ணாத அப்படி பண்ணாதேன்னு அதுண்ட கேட்க முடியுமா? அது ஒரு அச்சேதனாச்ச அப்படின்ற எண்ணம் எல்லாம் நமக்கு வரும். அதுக்கெல்லாம் ஒரு ஒரே பதில் என்ன அப்படின்னா, ரொம்ப ரொம்ப ஆசையோட காமுக்கனா ஒருத்தன் கணக்கு இருந்தான்னாக்க அவன் யாரோட என்ன பேசுறோம் என்னன்றதே அவனுக்கு தெரியாது. ராமாதுரானான் நபயன் நலஞ்சா அப்படின்னு சொல்லி சொல்றது. வித்யாதுரானான் ந சுகம் ந நித்ரா, காமாதுராணம் ந பயம் நல்லஜா. வித்யாதுராணம் ஒருத்தர் நல்ல கல்வியை கற்கணும்னு கணக்கு ஒருத்தர் ஆசைப்பட்டாக்க ந சுகம் ந நித்ரா, அவரோட சுகத்தெல்லாம் எதிர்நோக்க கூடாது. அதை ஏற்றி போட்டு பார்க்கணும், அது பண்ணணும், அப்படி பண்ணணும், தலையாண்டு வச்சுட்டு படுத்துக்கணும் அப்படின்றதெல்லாம் எதையுமே நினைக்க கூடாது. அது கல்வி போகணும்னு ஆசைப்படுறவாளா இருந்தாங்கனாக்க அது அப்படியே அந்த அது வாசிப்புல மாத்திரமே ஒரு நோக்கு இருக்கணுமே தவிர வேற எதுவுமே இருக்கக்கூடாது. வித்யாதுரானாம் ந சுகம் ந நித்ரா, தூக்கமும் கிடையாது. ராத்திரியும் ரொம்ப நாள் வரைக்கும் மூச்சுன்னு வாசிக்கணும். அந்த அதிகாலையிலையும் எழுந்து நாம வாசிக்கணும். எப்படி பண்ணாதான் அந்த வித்யன்றது நம்மளிடத்துல நிலைக்கும். காமத்துராணம் நகையும் நலஜா, அந்த காமத்துல ஈடுபட்டவனுக்கு பயமும் இருக்காது வெக்கமும் இருக்காது அப்படின்னு எல்லாம் சொல்லி சொல்றது. இப்ப இவருக்கு என்ன வருது அப்படின்னா பயம் வருதான் இவருக்கு. இந்த சீதா பிராட்டியினுடைய பிரிவு நல்ல வசந்த காலத்தை பார்த்து ஒரு பயம் வருது. அந்த பயத்தினால வசந்த காலத்திலேயே பிரார்த்தனை பண்றேன் அப்படின்றதான் இந்த ஸ்லோகத்துல சொல்ற. மாதுவனிதாஸ்வாதலுப்தைரமோகை ஆவருண்வந்தம் குசும தனுஷ சித்திர புங்கை திகந்தான். இந்த ஸ்லோகத்துல ஒரு சுவாரஸ்யம் என்ன அப்படின்னா, சீதா பார்ஷே நபவது பவான் நித்யவோச்சது வசந்தம் ராமஹா த்ராசா தனமித தனுஹு மௌளினா சன்னதேன. ராமன் சொன்ன அப்படின்னு சொல்லி சொல்றேன். ராமஹா ராமனவன் த்ராசாத்தை அந்த வசந்தத்தை நோக்கி அவோச்சத்தை சொன்ன அப்படின்னு சொன்னார். இது சொல்றதே ராமன் தானே சொல்லி அனுப்பிக்கிறேன். இதுக்கு முன்ன வருத்து அதுக்கு முன் ஸ்லோகத்துல அகம்னு தானே பிரயோகம் நான் சொன்னேன்னு சொல்லி சொல்லிருக்கணும். அகம் அவோச்சம் அப்படின்னு சொல்லிருக்கணும். அதை சொல்லல, அதை விட்டுட்டு ராமனே சொன்ன அப்படின்னு சொல்லி சொல்ற. சம்பிராப்தோகம் சரசரசு செய்கி பொன்முகம் போஜமித்ரைகின்னு அகம் சம்பிராப்தகான்னு இதுக்கு முன் ஸ்லோகத்துல தான் சொன்னது அப்படியே இதில் சொல்லி சொன்ன தன்மையில சொல்லி சொல்றேன். இப்ப படற்கையில சொல்லி சொல்றேன். இப்ப படற்கையில சொல்லச்சு இது சில சமயங்கள்ல அந்த மாதிரி ஏற்படுவோம். அத்திய ராமஸ்ய ராமத்துவம் பசியந்து மமசங்கே. ஒரு யுத்தத்துல வருது, யுத்தத்துல வரச்சு ராமனுக்கும் ராவணனுக்கும் பெரிய யுத்தம் வருது. இதுல வரைச்சு ராமன் ராவணன் வந்து எல்லா குரங்குகள் எல்லாம் துவம்சம் பண்ணிட்டு அப்படியே இது பண்ணிட்டு வர எல்லாருக்கும் போய் ராமனிடத்துல போய் இந்த குரங்கு எல்லாம் போய் சரணாகதி பண்ற இந்த வானர சைன்யம் ஐயோ ராவணனுடைய ஒரு வீரியத்தை எங்களால தாங்க முடியல பொறுக்க முடியல அப்படி இந்த வானர சைன்யத்தையே நாசம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வராங்க. அப்ப ராமருக்கு கோபம் வருது, கோபம் வருச்சு. அப்ப சொல்ற அத்ய ராமஸ் ராமத்துவம் பசியந்தும் மம சங்கியுகே, இன்னைக்கு ராமனுடைய ராமன்ற ஒரு தன்மை என்ன இருக்கோ அதை இப்ப யுத்தத்துல பாக்கட்டும், ராமன் யாருன்றதை இன்னைக்கு நான் காமிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லி சொல்லுச்சு. நான் யாருன்றத சொல்லல, ராமஸ்ய ராமத்துவம்னு சொல்லி சொல்றேன். அதே மாதிரிதான் இந்த இடத்துலயும் அண்மையும் பண்ணிக்கணும். நாம ஜெயத்யதிபலோ ராமஹா அப்படின்னு சொல்லி சொல்றது, இந்த மாதிரி இடங்கள்லாம் எப்படி அந்த படற்கையில சொல்லச்சு அதுல ஒரு விசேஷம் இருக்கும், அந்த மாதிரி விசேஷம்தான் இந்த இடத்துலயும் ராமஹா வசந்தம் அவோச்சது வசந்தத்தை பார்த்து சொல்லித்த அப்படின்னு சொல்லி சொன்னார். இப்போ இந்த வால்மீகி மகர்ஷி ஒரு சில சமயங்கள்ல அவரே தன்னுடைய கிரந்தத்தை சந்தோஷப்படுகிற அதுல வரச்சு. வால்மீகி மகர்ஷிக்கு பிரம்மாவனுடைய அனுகிரகத்தினால எல்லாவற்றையும் இந்த ராமாயணத்துல ராமனுடைய ரகசிஞ்ச பிரகாசிஞ்ச யத்ருத்வம் தத்த தீமதம் ராமச சகோசௌமித்ரே ராட்சசானாஞ்ச சர்வசகம் வைதேகியாஸ்யாபி யத்ருத்வம் பிரகாசம் யதிவாரஹ யச்சாப்யவிதிதம் சர்வம் விதிதந்தே பவிஷ்யசி. பிரம்மாவுடைய அனுகிரகம், பிரம்மா சொல்லி சொல்ற நீ ராமாயணம் பண்ணு, என்னைக்கோ நடந்த ராம விருத்தாந்தத்தை நான் எப்படி இப்ப எழுத முடியும், நான் எங்கேயோ உட்கார்ந்த அவர் எங்கேயோ உட்கார்ந்த எங்கேயோ ஒரே ஒரு சமயத்துலதான் இந்த சித்திரக்கூட்டத்துல இருந்து திரும்பி போகச்சு வால்மீகி ஆசிரமத்துக்கு வரையிற அப்பதான் ஒரு வாட்டி நான் ராமனை பார்த்தேன், ராமனை பார்த்தேன், சீதையை பார்த்தேன், லக்ஷ்மணரை பார்த்தேன், அவ்வளவுதானே தவிர எனக்கு என்னப்பா தெரியும், என்ன போய் நீ எது சொல்றாருன்னு பிரம்மா பார்த்து சொல்ல சொல்றேன். அப்போ என்னுடைய அனுகிரகத்தினால ரகசிய பிரகாசிச்ச எதிர்த்தம் தசு தீமத ராமசே ராட்சதான சர்வதா, ரகசியமாக நடந்தது பிரகாசமாக நடந்தது வெளிப்படையாக நடந்தது எல்லாமே என்னுடைய அனுகிரகத்தினால உங்களுக்கு எல்லாம் அப்படியே நேர்லயே பாக்குற மாதிரி வைதேஷாஸ்தாபி எதிர்த்தம் பிரகாசம் எதிவாக ராமனுக்கும் சீதைக்கும் நடந்த ஒரு ரகசியமான ஒரு விஷயமா இருந்தாலும் சரி பிரகாசமான விஷயமா இருந்தாலும் சரி அது எல்லாமே உனக்கு தெரியும், சர்வம் இது மீதி பேருக்கெல்லாம் தெரியாத விஷயமா இருக்கிறதெல்லாம் கூட உனக்கு தெரிஞ்சதாக ஆகும். ஹரிதம் பாஷிதம் செய்வேன் அவசரிக்கிறது பேசுறது இது பண்றது எல்லாமே உனக்கு தெரியும், என்னுடைய மச்சந்தார பிரவர்த்தகம் என்னுடைய ஒரு அனுகிரக விசேஷத்தினால உனக்கு தெரியறது அப்படின்னு வால்மீகி மகர்ஷிக்கு பிரம்மா அனுகிரகம் பண்ணறான். அந்த பிரம்மாவுடைய அனுகிரகத்தினால எல்லா ராமாயணத்துல நடந்த எல்லா நிகழ்ச்சிகளையும் அப்படியே பிரத்யட்சமாக அப்படியே பார்த்து தெரிஞ்சுட்டு அதை தெரிஞ்சிட்டதுதான் ராமாயணமாக ஆச்சு. அப்போ சீதா பிராட்டியினுடைய வியோக காலத்துல ராமர் எப்படி எப்படி எல்லாம் சிரமப்பட்டு அப்படின்றதும் இந்த விஷயமும் வால்மீகியான ஒத்தராலதான் தெரிஞ்சிருக்கு. அவர் ஒத்தர் தான் பிரம்மாவுடைய அனுகிரகத்தினால இதை அறிஞ்சின்றது. இது ரகசியமான ஒரு விஷயம்தான், அது ரகசியமும் கூட அவருக்கு பிரகாசமாக ஆயிட்டதுக்கு சொல்லி சொல்ற இவர் ராமர் மாதிரி பராக்கிரமசாலி யாருமே கிடையாது. அங்குள்ள கிரேண சம்யான்னு சொல்லிடுவார், நகத்து நுனியினால நான் ராவணனுடைய 10 தலையை கிள்ளி போட்டுருவேன்டா அப்படின்னு சொன்னவர் யார் இடத்துலயும் புறமுதுகிட்டு போனவர் கிடையாது. எல்லாரிடத்திலையும் எந்த யுத்தத்துல யுத்தை சாப்பலாயிடலாம்னு சொல்லிட்டு யுத்தத்துல தோத்து போறதுன்றதே அவரிடத்துல இல்லாத ஒரு விஷயம். அப்படி இருந்திருக்கிற ராமரே கூட வசந்தத்துல போய் வணக்கத்தோட பேசினாராம். இது ஏன் அப்படின்றதெல்லாம் பின்னாடி சொல்ல போறோம். அது என்னன்றத பார்ப்போமே. அந்த வசந்த ருத்துக்கு அப்படி என்ன அதி பயங்கரமான ஒரு விஷயம் என்ன இருந்திருக்கு? ராமனே அது வணக்கத்தோட அந்த வசந்த ருத்துவ பிரார்த்திக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கொஞ்சம் பார்க்கணும். வசந்த ருத்து மாதிரி சந்தோஷத்தை உண்டு பண்ணக்கூடிய ருத்து வேற எந்த ருத்துவுமே கிடையாது. கிரீஷ்ம ருத்துல வெயில் கொளுத்தும், வருஷ ருத்து வந்துருத்தோம்னா மழை வந்துடும், சரக்காலத்துல சில சிலது தான் நல்லா இருக்கும் சிலதெல்லாம் நல்லா இருக்காது. ஹேமந்த சிசுறதுக்கு யம ருத்து குளிரான குளிர் தாங்கவே முடியாத ஒரு சன்னிவேசம். இப்ப வசந்த ருத்து தான் எல்லாரும் சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு சன்னிவேசம். அந்த வசந்த ருத்துல வரைச்சு, அந்த வசந்த ருத்துல வரைச்சு எங்க பார்த்தாலும் புஷ்பங்கள், புஷ்பங்கள்லாம் புஷ்பிக்கிற ருத்து இருந்துட்டு இருக்க, அது வசந்த ருத்து. அதுவும் மன்மத பானமாக சொல்லப்படுகிற மல்லி, அசோக புஷ்பம், மல்லி புஷ்பம், ஜூத புஷ்பம், இந்த புஷ்பங்கள்லாம் புஷ்பிக்கிற சமயம் வசந்த ருத்து. இப்படி வசந்த ருத்துல பார்த்து போனா எங்க பார்த்தாலும் புஷ்பங்கள்லாம் புஷ்பிக்கும், ரொம்ப வாசனையா இருந்துட்டு இருக்கும். இது வசந்த ருத்துல ஒரு ஏற்றம். அந்த புஷ்பங்கள்ல பார்த்தோம்னாக்கா மகரந்தங்கள், அந்த மகரந்தத்தோட தேன் வரைக்கும் சுட்டின், அது வசந்த ருத்துக்கு ஒரு ஏற்றம். இது தலைவனும் தலைவியும் ஒன்னா இருந்துட்டு அனுபவிக்கிற ஒரு சன்னிவேசமா இருந்ததுன்னாக்கா இது அனுபவத்துக்கு சந்தோஷத்துக்கு மிகவும் உரித்தான ஒரு சமயமாக இருக்கும். இதே பிரிவோடு இருந்துட்டு இருக்கா, அவங்க ஒரு இடத்துல இருந்துட்டு இருக்கா, தலைவன் ஒரு இடத்துல இருந்துட்டு இருக்கான், பிரிஞ்சு இருக்கிறவாள்ல வரைச்சு அந்த ருத்து அதனுடைய காரியத்தை தான் பண்றது. அது வேற ஒண்ணும் பண்ணல, அதிகப்படியா எதுவுமே பண்ணல. அதுவே இந்த மன்மத பானங்கள்லாம் இந்த புஷ்பங்கள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா விஷம் தோஞ்ச ஒரு அம்பு மாதிரி இருந்துருக்கு. தேனே மாதிரி சித்தைஹி அப்படின்னு சொல்லி சொல்ற, சித்தைஹின்னு சொல்லி சொல்ற, இந்த தேனோட கூட இருக்கிறது இது ரொம்ப அனுபவிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஆனா அதுவே விஷம் தோன்றி கிடக்கிறதா இருந்துட்டு இருக்கான். விஷம் தோஞ்ச அம்புன்றது இருக்க ரொம்ப ஆபத்தானது. கூட்டைகி ஆயுதைகி ஹன்யாது உஜமானோர் இணையிருப்போம்னு, ந கர்ணிகாபிகி நாபி திக்தைகி நாக்னி ஜுவலித தேஜனைகி. யுத்தத்துல ஒரு சில நியமங்கள்லாம் இருந்துருக்கு, இந்த நியமங்களை பரிபாலனம் பண்ணணும். அந்த மாதிரி வரச்சே விஷம் தோய்ந்த அம்புகள்லாம் பிரயோகம் பண்ணக்கூடாது. அதனால இந்த உயிர் சேதம் அதிகமா வரும். இதுக்கெல்லாம் ஒரு யுத்தத்துக்குன்னு ஒரு தர்மம் இருக்கு. யுத்த தர்மம் இப்படி இப்படிதான் அனுசரிக்கணும். புறங்கிட்டு போறவனோட சண்டை போடக்கூடாது, ஆயுதங்கள்லாம் நிராயுதமாக இருக்கவனோட சண்டை போடக்கூடாது அப்படின்லாம் சாஸ்திரம் சொல்லிருக்கு. இப்ப இது எப்படி இருக்கு தெரியுமா? இது ஒரு யுத்த பூமி, இந்த யுத்த பூமி மாதிரி இருந்துட்டு இந்த யுத்த பூமியில விஷம் தோய்ந்ததான ஆயுதம் மன்மதனுடைய பானம். இந்த புஷ்பங்கள், இந்த புஷ்பங்களால இதுக்கு இலக்கு யாரு அப்படின்னா விரகி வனிதா சுவாதி அமோகைஹி அப்படின்னு சொல்ற. இதுக்கு இலக்காக இருக்கிறவ விரகி வனிதா, அதாவது தன்னுடைய காதலனோ தலைவனோ கணவனோ இவாளுக்கு பிரிஞ்சு இருந்திருக்கிறவ, அவதான் வந்து லட்சியமாக இருந்திருக்கு இந்த விஷம் தோய்ந்த அம்புக்கு. இப்போ இந்த வனிதா அப்படின்ற ஒரு சப்தம் இருக்க, வனிதா ஜனிதா பெத்தானுராகாயாந்த யோசிதி, அந்த தலைவனிடத்துல கணவனிடத்துல அத்தியம் அனுராகம் ரொம்ப ரொம்ப பிரீத்தி வச்சிருக்கிறவாள் அவளை வனிதான்னு சொல்லி சொல்றது. பெண்களையும் வனிதான்ற சப்தத்தினால சொல்லி சொல்லலாம். இப்ப இந்த இடத்துல தலைவனிடத்துல கணவனிடத்துல காதலன் இடத்துல ரொம்ப ரொம்ப பிரீத்தி வச்சிருக்கிற ஒரு பெண், ராமனிடத்துல ரொம்ப ரொம்ப பிரீத்தி வச்சிருக்கவள் சீதா பிரான். இவ அதுவும் பிரிஞ்சு யார் இருக்காளோ அவதான் இலக்கு இந்த மன்மஸ்து பானத்துக்கு. அவளுக்காக விரகி பண்ணித்தான் அவளோட கூட ஒரு ஆஸ்வாத லுப்தை நீர், அவளை இலக்காக கொண்டிருக்கிற ஒரு ஆயுதம், அவளை சாய்க்கிறது அவளை கட்டப்படுத்துறது, இதுதான் இந்த விஷம் தோய்ஞ்சதாக இருந்திருக்கிற புஷ்ப பானம் மன்மதனுடைய புஷ்ப பானத்துக்கு இலக்காக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்ற. சரி, சில சமயங்கள்ல நாம பரிசிக்கிற பானங்கள்லாம் இலக்க அடையிறதுன்னு சொல்ல முடியாது. சில சமயத்துல அது கீழே விழுந்துரும், அந்த டெஸ்டினேஷன் வரைக்கும் போகாதே போயிடும், இல்ல அதை தடுத்து நிறுத்திடுவா. சில சமயத்துல போடுற பானம் மொத்தம் போய் சேர்ந்து அடிக்கிறான்றதெல்லாம் ஒண்ணும் நல்ல கிடையாது. ஆனா மன்மத பானம் இருந்திருக்க அது அமோகம் அமோகைன்னு சொல்லி சொல்ற. ஒரு காலத்திலையும் வீணா போனதே கிடையாது. மன்மத முத்தனை நினைச்சுட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டான்னாக்கா அந்த மன்மத பானம் ஒரு சமயத்திலயுமே வீணா போனதுன்னு. மோகா நிரட்சகா நபவந்தி அமோகா அமோகா, மோக சப்தத்துக்கு அர்த்தம் இல்லாததுன்றது. நிரட்சகம் ஒண்ணு ஆறுதே இல்லாது. ஆம பானத்தை சொல்லி சொல்ற அமோகா சூரிய சங்காசா மமைத்தே நிசிதாஸ்தராசாம், நான் விட்ட பானம் எப்பவுமே வீண போகாதா அப்படின்னு சொல்லி சொல்ற. என்ன சமுத்திரராஜன் போய் சரணாகதி பண்ற, சரணாகதி பண்ண சமுத்திரராஜன் வரமாட்டேன் வரல, அவனு கொஞ்சம் திமிர் பிடிச்சு இருந்துட்டான். சாப்பமான சௌமித்திரன்னு லக்ஷ்மணனை பார்த்து எடுத்து வாடா வில்ல எடுத்து வாடா அப்படின்னு வில்ல எடுத்து வந்தாச்சு, அம்பும் பூட்டியாச்சு. புட்டினே அப்படியே நடுங்கிறது, லோக மொத்தம் நடுங்கிறது. நான் இப்ப பானத்தை நான் விடுறேன், சமுத்திரத்தை விடுறேன், சாகரம் சசேஷியாமி பத்ராம் யாந்து பிளவங்கமாக சாகரம் மொத்தத்தையும் நான் வறண்ட பிரதேசமாக ஆக்கிடுறேன், பத்ராம் யாந்து பிளவங்க எல்லாம் நடந்தே போட்டேன்டா கேட்கணும் சொல்லி. இந்த வானரங்கள் மொத்தம் நடக்கும் பயந்துட்டு ஓடி வராங்க சமுத்திரம். ஐயோ என்ன பண்ணுவேன் என்ன பண்ணுவேன்னு தெரியாதுன்னு பந்து பயந்துட்டு ஓடி வரும். அப்ப சொல்றேன், என்னுடைய பானம் எப்பவுமே வீணா போகாது. அமோகா சூரிய சங்கேச மமைதே நிசிதா சராக, இந்த பானத்தை எங்க விடுறது சொல்லுங்க. மூணு சன்னிவேசம் இந்த மாதிரி வருது. முதல் சன்னிவேசம் என்னன்னா பரசுராமர் விஷ்ணு தனுசை கொண்டு வந்து கொடுத்து அப்போ அந்த நான் போட்டது இதை பண்ணி இந்த தனுசை இது நான் ஏற்றி அம்பு அம்ப விட்டு விடுன்னு சொல்லி சொல்லச்சு. அப்ப அந்த அம்புக்கு இலக்கு போகணும், இது வீணா போயிடுமே, என்ன பண்ணுவேன்னு அந்த பரசுராமரையே கேட்கிறேன். ராமர் ரெண்டாவது சன்னிவேசம் காக்காசுரன் விஷயத்துல இந்த பிரம்மாஸ்திரம் பிரம்மாஸ்திரம் வீணா போகாத, அப்ப நீ பிரம்மாஸ்திரம் பொண்ண வதம் பண்றதுக்கோசரம் பிரயோகம் பண்ண அஸ்திரம், அதுக்கு எதனா ஒரு பிரயோகம் எதனா ஒரு பிரயோஜனம் பண்ணணுமே, என்ன பண்றது பணம் போயிட்டு போறது என் கண்ணை வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்ற அந்த பிரம்மாஸ்திரத்தினால கண்ணை ஏற்படுத்து. மூணாவது சன்னிவேசம் இந்த இடத்துல சமுத்திரத்துல அப்படி ராமருடைய அஸ்திரங்கள் எல்லாமே அமோகமாக போகும்னு சொல்லி பிரசித்தி. மன்மதனுடைய அஸ்திரமும் வீணாவே போறது கிடையாது. மன்மதன் ஒத்தனை இப்படி காம வசமாக ஒத்தனை ஆக்கணும்னு நினைச்சுட்டாருனாக்க அவனுடைய பானம் வீணா போகாது. ஆகையால இந்த அஸ்திரங்களால ஆவரன்வந்தம் குசும தனுஷா சித்திர பூங்கை திகந்தான். இந்த வசந்த காலத்துல இந்த மன்மதன் என்ன பண்றான், குசும தனுஷா சித்திர பூங்கை என்ன பூயே வில்லாக கொண்ட காமன், இந்த காமனுடைய கணைகள் கணைகளாக இருக்கிறது இந்த புஷ்பம், இது புஷ்பங்களால திகந்தானு எல்லா லோகத்திலையும் சூழ்ந்திருக்கு. வசந்த காலம் வந்துட்டோம்னா எல்லா இடத்துலையும் புஷ்பம் அப்படியே கொட்டி கிடக்கும், எங்க பார்த்தாலும் சந்தோஷமா இருக்கு. அப்போ இத பாக்குறா ராமர் சீதா பார்ஸ்வே நபவது பவானே இத்யவோசது வசந்தம். சீத தனியா இருந்துருக்கா, இப்ப வசந்தமே உன்னிடத்துல ஒரு பிரார்த்தனை பண்றப்பா, இந்த விஷம் தோய்ந்ததாக இருந்துருக்கிற இந்த பானத்தை சீதா பிராட்டி இருக்கிற இடத்துல கொஞ்சம் பிரவேசிக்காத பண்ண, அவள் விஷயத்துல இத பிரயோகிக்காத அப்படின்னு கேட்கிறா ராமன். ஏன் அவ தனியா இருந்துருக்கா பாவம், அங்கேயும் புஷ்பம் எல்லாம் கொட்டித்தனாக்க அவள் எவ்வளவு வேதனைப்படுவா, இது விஷதிக்தம், இது மாத்வீதிக்தைன்னு சொல்லி சொல்ற, இது மாத்வீதிக்தம்னு சொல்றதுனால விஷத்தாலேயே அப்படியே நினைச்சு தோஞ்சதாக இருந்துருக்கு, அவளை எவ்வளவு துன்புறுத்தும் இது, விரக விரகி வனிதா சுவாதலுப்தைகி அம்மோகைகி, இது வீணா போகாது, இது கணக்கு பிரயோகம் பண்ணியாச்சுன்னாக்க அந்த மன்மதனுடைய பானம் எப்பவுமே வீணா போகாது, கண்டிப்பா அவளை வேதனை படுத்துதான் படுத்தும். சாதாரணமா இதுக்கு லட்சியமே என்ன லட்சியம் உனக்கு அப்படின்னா, ரெண்டு பேர் சேர்ந்து இருக்கிறவாளுக்கு சந்தோஷத்தை உண்டு பண்ணணும்ன்ற அந்த லட்சியத்தை காட்டிலும் பிரிஞ்சு இருக்கிறவாளுக்கு கஷ்டத்தை உண்டு பண்ணணும்ன்றதுதான் இந்த அம்புக்கு லட்சியம். அம்புன்றது என்ன பண்ணும், இந்த வில்லுல இருந்து அம்பு விட்டாக்கா எதிராளியே வேதனைப்படுத்துறது தானே பண்ணும். இப்ப மன்மதனுடைய பானம் வந்ததுன்னாக்க வேதனைப்படுத்துறது தான், அந்த வேதனைப்படுத்துறதுன்னு வரைச்சு யார வேதனைப்படுத்துறது, தனியா இருக்கவாளு தான் வேதனைப்படுத்த போறது, சேர்ந்து இருக்கவாளு வேதனைப்படுத்த போறது இல்ல, அவளுக்கு சந்தோஷமா இருந்தா கூட தனியா இருக்கிறவாளு வேதனைப்படுத்த போறது. ஒரு ஊர்ல இந்த ஊர்ல அந்த ஊர்ல மாத்திரம் இல்ல எல்லா ஊர்லயும் வசந்த காலம் வந்ததுன்னாங்க, எங்கப்பாலும் புஷ்பங்கள்லாம் எல்லா இடத்துலயும் பறவை இருந்தால் இருக்கிறது. அப்ப சொல்லி பிரார்த்தனை சொல்ற அத்திரைகி அதீஷ்ண கடினி ஜெகத் ஜெயதி மன்மதா. அசகரணமா லோகத்தை ஜெயிக்கிறவனுக்கு வரைச்சே அந்த அஸ்திரங்கள்லாம் வந்து ரொம்ப கடினமான அஸ்திரங்களாக இருந்து அதை பிரயோகம் பண்ணுவாங்க, எப்பேற்பட்டவனையும் பலசாலியும் கூட பிறந்துட்டாங்க. ஆனா மன்மதனுக்கு ஒரு விசேஷம் என்ன அப்படின்னா, மென்மையான புஷ்பங்கள் அஸ்திரைகி அதீக்ஷண கடினைகி, ரொம்ப கூர்மையானவை அல்ல, ரொம்ப கடினமானவை அல்ல. அந்த கூர்மையானதும் கடினமானதும் இல்லாத அஸ்திரங்களாலேயே ஜெயதி மன்மதா, எல்லாரையும் ஜெயிக்கிறான் மன்மதன் அப்படின்னாக்கா, அப்ப மன்மதனுடைய பராக்கிரமம் எப்படி இருக்கும்ன்றது கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. அவன்கிட்ட கிடக்க கடினமான அஸ்திரத்தை கொடுத்தாக்கா யாராலையுமே தாங்க முடியாது. இது மெல்மையாக இருக்கிற அஸ்திரத்தாலேயே மொத்த பேரையும் ஜெயிச்சு விடுறான் இப்படி. ஆகையாலதான் அவனிடத்துல போய் பிரார்த்தனை பண்றான், சீதா பாசம் நபவது பவாலே. சீதா பாசம் போகக்கூடாது அப்படின்னு ஜவோச்சத்தை வசந்தம் சொன்ன. அதோட இல்ல, ராமர் அதை சொல்றதை எப்படி சொல்றேன்றதுதான் பாத்துக்கணும். பயப்புமூர்த்தி கூட சொல்லலாம் கொஞ்சம். அங்க சீதா பிராட்டியும் காணும், அந்த காணத இருக்கிறது அங்க மலையை பார்த்து கேட்கிறேன், மரத்தை பார்த்து கேட்கிறேன், கோதாவரி நதியை பார்த்து கேட்கிறேன், நீ பாத்தையா நீ பாத்தையா நீ பாத்தையான்னு கேக்குறேன், அங்க விரட்சங்கள் எல்லாம் பார்த்து பாக்குறது கேக்குறேன். ஒன்னும் வாயை தரக்கல, கம்புன்னு வாய் மூடிட்டு இருந்துருக்கு, கோபம் வந்துட்டு. அப்ப கோச்சுண்ட என்ன சொல்றேன், நீங்க கணக்கு வாயை தரக்காம போயிட்டாங்கன்னாக்கா சசைலம் விபரிவர்த்தையான் மேகம்னு சொல்லி சொல்ற, இந்த மலை விரட்சம் எல்லாத்தோடையும் இந்த பூமியை நான் சவுத்து போட்டுருவேன்டா அப்படின்னு சொல்லி சொல்றேன். அந்த மாதிரி மன்மதன் இடத்துல போய் சபாஷினி சீதையின் இடத்துல உன் பானத்தெல்லாம் பிரயோகிக்க கூடாது, அவ தனியா இருந்துட்டு இருக்கா ஜாக்கிரத அப்படின்னு இதெல்லாம் மிரட்டி சொல்றா அப்படின்னா மிரட்டலே. அங்க சொல்லதான் ராமத்ராசாதனமிட தர்மமும் பௌளினாக சன்ன, அவனிடத்திலே பயப்படுறதா மன்மதன் இடத்துல ராமரே பயப்படுற பயம் என்று சொல்லி சொல்றா. ஒரு ராஜாவா இருக்கான் அப்படின்னாக்க எதிராளியினுடைய பலாபலத்தை பார்த்துதான் அவன் தீர்மானம் பண்ணான், அவனோட சண்டை போடலாமா இல்ல சமாதானமா போலாமான்றத தீர்மானம் பண்ணான். பலினா விக்கிரகோ விக்கிரகோ ராஜன்னு நகதாச்சு பிரசஸ்யத்தை, பலினா விக்கிரகோ எஸ் குதோ ராஜ்யம் குதசுகம், ரொம்ப பலியா ஒருத்தன் தன்னை காட்டிலும் பராக்கிரமசாலியா ஒரு ராஜா இருந்தான்னாக்க அவனோட சண்டை போட்டானாக்க இவனுக்கு ராஜ்யம் எங்கேந்து வர போறது, எங்கேந்து சௌக்கியம் வரப்போறது, ஒருத்தன் எல்லா நாளும் நிம்மதி இல்லாதவனதான் போயிடுவான். அப்படி பெரிய பராக்கிரமசாலியா ஒருத்தன் கணக்கு இருந்தான்னாக்க அவனோட நம்ம வணங்கி போயிடுறதுதான் அதுதான் நல்லது. இதுக்கு வேத்தச விருத்தி அப்படின்னு பேரு. வேத்தச விருத்தின்னா என்னன்னாக்க மூங்கிலுடைய ஒரு செயல். மூங்கில் என்ன பண்ணோம்னா இந்த நதி தீரங்கள்ல மூங்கில் இருக்கும், அந்த மூங்கில் பெரிய பெரும் காத்து அடிச்சதுனாலோ நதி வேகத்துல போச்சுனாலோ அப்பெல்லாம் அப்படியே ஸ்டிப்பா நின்றதுனாக்க மழுக்கு மழுக்குன்னு ஒண்டி போயிடும். அது காத்து அடிச்சதுன்னா காத்து எந்த வேகத்துல எந்த பக்கத்துல போறதோ அந்த பக்கத்துல இது வளைஞ்சு கொடுத்துக்கும். அதே மாதிரி ஜலத்திலையும் வரச்சே இதுவே தானா வளைஞ்சு போயிடும். இது ஸ்டிப்பா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, கீழே இருக்கிற வேர்லாம் அறுத்துட்டு போய் அது கீழே போயிடும். அது இதுக்கு வேசசவருத்தின்னு பேர் இருக்கு. எந்த சமயத்துல எப்படி நடந்துக்கணும் அப்படின்றதுக்காக சொல்ற வார்த்தை இது. ராமரும் வேசசவருத்தியை இந்த இடத்துல ஆசிரியக்கிறோம். என்ன மன்மத பாவம் பெருசு, மன்மதன் இவர் சாட்சான் மன்மத மன்மதன் தன்னை சொல்லிட்டாங்க கூட இவர் எதிர மன்மதன் அத்தியல்பமாக இருக்கக்கூடிய புஷ்பத்தினாலேயே எல்லாரையும் வேதனைப்படுத்தலமாக இருக்கே இவர் இந்த மாட்டோம். அதுக்காக ராமஸ்ராசாந்தி அவருக்கு மன்மதனிடத்த ஒரு பயம். அனமித தனுசு மௌளினா சன்னதையன, இந்த மன்மதனை மிரட்டுறதுக்கோசரம் பண்றதா இருந்தா என்ன பண்ணிருக்கலாம் அப்படின்னா, இந்த தனுச வளர்ச்சி இவர் கையில வச்சிருக்கிற தனுச வளர்ச்சி நான் ஏற்றி அதுல அம்பு அம்ப வந்து பிரயோகம் பண்ணிருக்கலாம், ஆனா வில்லு அப்படியே நின்ற பிரகாரம் நின்றுட்டு இருந்தோம். இவர் தான் வணங்கியிருக்கிறோம். ஆகையால ராமஸ்ராசாதி அனமித தனு மௌளினா சன்னதையன, சன்னதையன மௌளினேன, நதையனா சன்னதையன, நதவினா வணங்கினதாக இருந்திருக்கிற நத்தம், சன்னதையனா சம்மிக் நதையன, நல்லா வணங்கி அப்பா மன்மதா உன்னோட நான் பாடுபட முடியாது, உன்னோட எல்லாம் நான் வந்து சண்டையெல்லாம் போட முடியாது, உன்னிடத்துல ஒரே ஒரு பிரார்த்தனை தான், அந்த வசந்தத்துவோட நான் என்னால சண்டை போட முடியாதுன்னு வசந்தத்துவத்துல பிரார்த்தனை தான் நான் பண்றேன், என்ன சொல்லு தயவு செஞ்சு சீதா பிராட்டி தனியா இருந்துட்டு இருக்கா, அவ என்னையே நினைச்சுட்டு இருக்கா, என்ன நினைச்சுட்டு இருக்கல சீதா பிராட்டியின் இடத்துல உன்னுடைய ஆயுதம் விஷதிக்தமான ஒரு ஆயுதம் மாத்ரீதிக்தமாக இருந்துட்டு இருக்கிறது, இத்தனை அவளிடத்துல பிரயோகம் பண்ணாத அப்படின்னு நான் சொன்னேன், அப்படின்னு நான் சொன்னேன்னு சொல்லாத ராமன் சொன்னா அப்படின்னு சீதா பிராட்டி இடத்துல சொல்லி சொல்ற. இது ஒரு அற்புதமான வசந்த ரித்து வர்ணனம்னு சொல்லலாம். வசந்த ரித்துல யார் எப்படி இருப்பா அப்படின்றதெல்லாம் சொல்றதோடு மாத்திரம் இல்ல, இந்த ராமனுடைய நிலையும் சீதா பிராட்டி நிலையும் இந்த வசந்த ரித்துல எப்படி இருந்திருக்கோன்றதையும் இந்த சுவாமி தேசிகன் அவர்தான் கவி, அவராலதான் இந்த மாதிரி எல்லாம் சொல்ல முடியும், வேற யாராலையும் சொல்ல முடியாது. இப்படி அற்புதமாக இந்த ஸ்லோகம் மூலமாக வசந்த காலத்துல இன்னும் ரெண்டு ஸ்லோகங்கள் இருக்கின்றன இந்த வசந்த ரித்து விஷயத்திலேயே, இதுல ஒரு ஸ்லோகம் தான் இன்னைக்கு நாம பார்த்திருக்கோம். வசந்த காலத்துல சீதா பிராட்டியினுடைய நிலைய அந்த வசந்த ரித்துவையே பிரார்த்தனை பண்றதாக சொல்லி, அப்ப சீதா பிராட்டி இருக்கச்சேதான் ராமனுக்கு ஒரு ஜெயம், சீதா பிராட்டி இல்லாத சமயம் இருந்துட்டோம்னா அவருக்கு பராஜயம் தான். அப்ப அதுக்காக சீதா பிராட்டிக்காக என்னவானா அப்படின்றதெல்லாம் இந்த ஸ்லோகம் மூலமாக தெரிகிறது. அப்பேற்பட்ட முன்னுடைய கட்டாட்சம், சீதா பிராட்டியினுடைய கட்டாட்சம் நம்ம எல்லாருக்கும் இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். விரகி வதிதாஸ்வாதலப்தைரமோகைஹி ஆவ்ருண்வந்தம் குசுமதனுஷஹ சித்ரபுங்கைஹி திகந்தானே சீதாஹ பார்ஸ்வேன் பவது பவானே இத்யவோசத்வசந்தம் ராமஸ்த்ராசாதனமிததனு மௌளினா சன்னதேன. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணதம் ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.